ஞானப்பிரகாசம் 12:16-18 தமிழர் வேளாண்மையின் தனிச்சிறப்பு. இதனால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போது பூமி வெப்பமயமாதலுக்கு ஆளாயிற்று. திருவள்ளுவர் சொன்னால் பாருங்க, வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தால் போல கெடும். வர்றதுக்கு முன்னாடியே காப்பாற்றலைன்னா தீயின் முன்னாடி வச்சது எப்படி அழிக்கப்படுமோ அது மாதிரி அழிக்கப்படுறோம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள் திருவள்ளுவன். அது இப்போ சத்தியமாக நடக்குது. புவி வெப்பமயமாதலுக்கு தீர்வு என்னன்னு தெரியாமல் உலகம் அலையுது. தீயை எதிர்கொள்கிற ஒரே ஒரு ஆற்றல் பூமியிலையும் சரி பிரபஞ்சத்திலையும் சரி, தீயை எதிர்கொள்கின்ற ஆற்றல் நீருக்கு மட்டுமே இருக்கிறது. தீயை தணிக்கின்ற ஆற்றல், தீயை வகைப்படுத்துகின்ற ஆற்றல், தீயை கொண்டு தன்னையும் உயர்த்தி கொண்டு தீயையும் பெருமைப்படுத்துகின்ற, தீயையும் தன்னையும் பெருமைப்படுத்தி கொண்டு தீயை கொண்டு உயிர்களையும் பெருமைப்படுத்துகின்ற ஆற்றல் நீருக்கு மட்டுமே உண்டு. அந்த நீரை நிலத்தின் மீது நிறுத்துறது ஒன்று தான் மிகச்சரியான வழி. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி, எவ்வளவுதான் தண்ணீரை வந்து வச்சு பானையில் வச்சு எரித்தாலும் அது ஒருபோதும் அந்த தீயை அணைக்கிறதே இல்லை. மாறாக அந்த நீர் தன்னை உயர்த்து கொண்டு மேலே சென்று கொண்டே இருக்கும் நீராவியாக மாறி. அந்த நீர் எப்பொழுது நேரடியாக தீயோட சேருதோ, தீயை அணைக்கிறதோ, தீயை அணைத்து கொள்கிறதோ, அப்போது தான் தீயோட வெம்மையே தணியும். அப்போ தான் அங்கே உயிர்கள் உயிராக வாழவே முடியும். அந்த மாதிரி பூமியில் வந்து பூமியினுடைய தீயை அணைப்பதற்கு நேரடியாக நிலத்தின் மீது நீரை நிறுத்த வேண்டும். இந்த அறிவிலிருந்து மாறி நெல்லைக்கு நீரை கட்டு, நெல்லெனப்படுவது நீருடைய நிலனே, வெள்ளமே கொண்டாலும் பள்ளமே பெயர் அப்படிங்கிறதெல்லாம் மறந்துட்டு நம்ம நீரை நெல்லுக்கு நிறுத்தணுங்கிற அறிவிலிருந்து மாறி கொஞ்சம் தண்ணியிலேயே நெல் விளையும் அல்லது நெல்லுக்கு தண்ணீரே தேவையில்லை அப்படிங்கிற கொள்கைக்கு மாறினதுனால வந்த விளைவு தான் புவி வெப்பமயமாதல். தெற்காசிய நாடுகள் தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டனால் தெற்காசிய நாடுகள் முழுவதும் உலகம் முழுவதும் பல நூறு ஆண்டுகளாக தொல்காப்பியம் காலத்துக்கு முன்னாடியே நெல் இருந்திருக்கு. அதனால தான் நெல்லுக்கே இலக்கணம் எழுதியிருக்காங்க. அப்போ அதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே நீர் நிறுத்தப்பட்டு நீர் நிறைந்த நெல்வகைகளாக இருந்ததுனால தான் அவ்வளவு நீரும் புவியீர்ப்பு விசையினால் பூமிக்கு உள்ளே போனதுனால இந்த பூமி உயிர் வாழ்கிற கோளாகவே மாறிச்சு. அதை நாமே நம்முடைய அறிவோடு செயற்கை அறிவின் காரணமாக, அறிவு என்பது என்னவென்று ஆராய்ந்து பார்க்காத காரணத்தினால் கண்மூடித்தனமாக எல்லாவற்றையும் அறிவு என்று நம்பி ஏற்றுக்கொண்டு செயல்பட்டதன் விளைவாக ஒவ்வொரு சொட்டு தண்ணீரும் இப்போ குடிநீருக்கு எங்கே நம்பியிருக்கோனோ பூமியை துளையிட்டு எடுத்து குடிக்கிற தண்ணி தான் நம்ம தண்ணீராகவே உபயோகப்படுத்திகிட்ருக்கோம். பூமியிலிருந்து மார்பிலிருந்து பாலில் இருந்ததற்கு பதிலாக மார்பை கிடித்து ரத்தத்தை உறிஞ்சுவது போல இந்த நிலை மாறணும்னு சொன்னால் நம்ம வரப்படுத்தி நீரை நிறுத்த சேமிக்க கற்றுக்கணும். பருவ காலங்களில் உண்டு பண்ணப்படுகின்ற மழையை நிறுத்துவதன் மூலமாக, நீரை நிறுத்துவதன் மூலமாக அந்த நீர் மீண்டும் பல மடங்காக இயற்கை எண்ணெயின் கொடையாக நமக்கு கிடைக்கும். அந்த நீர் தூய்மையான நீராக மீண்டும் மீண்டும் மாறி புதுப்பிக்கப்பட்டு வந்து கிடைக்குங்கிறது ஒரு மகப்பெரும் உண்மை. சாக்கடை நீரை கூட நம்ம நிலத்தில் நிலையாக நிறுத்தி வச்சோம்னா, மேட்டு பகுதியான நிலத்தில் நிறுத்தி வச்சோம்னா ரொம்ப சீக்கிரம் அந்த நீர் மிக தூய்மையான நீராக மாறும். நேரடியாக சாக்கடையை கடலுக்கு அனுப்புறதுனால கடலின் தூய்மை தான் கெட்டு போயிடும், கூவம் மாதிரி. யோசியுங்கள் நண்பர்களே, மீண்டும் தமிழர் வேளாண்மையின் தனிச்சிறப்பு, நிலத்தின் மீது தூய மழை நீரை நிறுத்தி அதிலிருந்து நெல்லை உற்பத்தி செய்தார்கள். தூய காற்று, தூய நீர், தூய மண், இதில் விளைஞ்சது தான் தூய நெல். சரியா, அதுதான் உணவே மருந்து, மருந்தே உணவு. அந்த அடிப்படையில் வருகின்ற மழைக்காலத்தில் தூய்மையான மழை நீரை வரப்படுத்தி நிறுத்துவதன் மூலம் மீண்டும் மீண்டும் தூய நீரை பல மடங்கு பல நூறு மடங்கு உற்பத்தி செய்ய முடியும். நீரின் தூய்மையை புதுப்பிக்க முடியும். நீரை மிக உயர்ந்த உணவுப் பொருளாகவும், உணவை உற்பத்தி செய்கின்ற பொருளாகவும் நம்ம மக்களுக்கு வாரி வழங்க முடியும். எனவே தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு நண்பர்கள், தாங்களும் தங்களுடைய நண்பர்களையும் தங்களால் இயன்ற அளவு ஒவ்வொருத்தருமே இதில் ஆசிரியராக மாறணும். ஒவ்வொருவருமே செயல் வீரர்களாக மாறணும். அப்போ தான் நம்ம தமிழ்நாடு அளவிலையாவது இளைஞர்களை ஊக்குவிக்கவும் அவர்களை நல்வழிப்படுத்தவும் ரொம்ப எளிமையான வழியில் வேளாண்மையை கற்றுக் கொடுக்கவும் மிக உயர்ந்த உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்யவும் நம்ம முனைப்போடு செயல்பட்டால் தான் இதையெல்லாம் சாத்தியம் என்று சொல்லி மீண்டும் உங்களுடைய புரிதலுக்காக காத்திருக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.